போகும் நேரம் கண்ணே கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காத பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே கண்ணே கனா காணும் கண்கள்